ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி, ஓ சோடி எங்க அதை கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்துல வந்து கூடுகட்டு. பொல்லாத வீடு கட்டு பொன்னான கூடு, இப்ப பொண்டாட்டி இல்ல வந்து எங்கூட பாடு. குருவி சிட்டு குருவி, ஏ குருவி ஐயா உள்ளத்துல நல்ல அன்பு இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள கொஞ்சம் வம்பு இருக்கு. பொண்டாட்டி காரி என்னன்னு பாப்பா, வந்து உன் கூட்டம் பார்த்தா கொட கூலி கேப்பா. ஏ குருவி சிட்டு குருவி, ஏ எவடி அடியே எவடி, ஏ எவடி அது.